சுவாமி தேசிகனின் பெருமை, சுவாமியினுடைய அவதாரம், அவருடைய ஸ்ரீ சுக்திகள், அவை கூறும் நற்பொருள்கள், இவைகளையெல்லாம் நம்மால் பேச முடியுமா என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் முடியாது என்பதுதான் பதில். ஆனால் நம் பூர்வர்கள் முடியாது என்ற நெகட்டிவ் அப்ரோச் அதை ஒருபோதும் விரும்புவதில்லை. எனவே முடியும், முடியாத ஒன்றை முடியும் என்று சொல்லி அதற்கான உபகரணங்கள் இருந்தால் முடியும் என்று சொல்லுவார்கள். இது சுவாமி தேசிகனின் யுக்தி. சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில் பாதுகையின் பெருமையை பற்றி கூறும் பொழுது, இந்த பாதுகையின் பெருமையை பற்றி கூற விரும்புகிறேன், அதற்கு சில உபகரணங்கள் தேவை, அவை இருந்தால் ஒருவேளை என்னால் எழுத முடியும் என்று சாதிக்கிறார். என்ன உபகரணங்கள் என்று கேள்வி கேட்ட பொழுது, எழுத எழுத வளர்ந்து கொண்டே இருக்கும் காகிதம் தேவை, விசேக அம்பரத்தலம், ஒரே இல்லாமல் எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கின்ற ஆகாயம் என்னும் அந்த காகிதம் தேவை. ஆகாயமே காகிதமாக இருக்குமே ஆனால் அதிலே இடையறாது எழுதிக்கொண்டே இருப்பதற்கு மை வேண்டும், இங்க் என்று சொல்கிறோமே அந்த மை வேண்டும். எது மையாக அமைய வேண்டும்? உலகிலே இருக்கின்ற ஏழு கடல்களின் தீர்த்தங்கள் எல்லாம் மையாக இருக்க வேண்டும். ஏழு கடல்களின் தீர்த்தங்களும் மையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லுவதற்கு யாராவது ஒருவர் வேண்டும், ஒருவர் சொல்ல அப்பொழுதுதான் எழுத முடியும். யார் சொல்ல முடியும் என்று கேட்டால், பக்தா சஹஸ்ரவதமஹா, ஆயிரம் வதனங்களை உடையவனாயிருக்கின்ற பகவான். இப்படி ஒரு பொருளும் உண்டு, ஆயிரம் நாக்குகளை உடைய ஆதிசேஷன் என்று ஒரு பொருளும் உண்டு. அக்ஷாத் பகவான் தான் சொல்ல முடியுமே தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. தேசிகன் பிரபாவத்தை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் தேசிகன் தான் சொல்ல முடியுமே தவிர நம்மை போன்ற சாதாரணமானவர்கள் சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, சுவாமி தேசிகன் பக்கத்திலேயே இருந்து அவருடைய பரிபூர்ணமான அருளுக்கு பாத்திரமான வரதாச்சாரியர் போன்ற சுவாமிகளால் சொல்ல முடியும். எனவே நம்மால் முடியும் என்று சொன்னால் இத்தனை உபகரணங்கள் தேவை என்று பாதுகா சாஸ்திரத்திலே சுவாமி அருளியது போல, சுவாமி தேசிகனின் பெருமையை சொல்லுவதற்கும் அத்தகைய ஒரு சீர்மை வேண்டும். உடனே அடுத்து ஒருவர் கேட்டார், முடியாது என்று தெரிகிறதல்லவா, எதற்காக முயற்சி செய்கிறீர்? சொன்னேன், ஒருவர் கடற்கரைக்கு செல்கிறார், கடற்கரை ஓரத்திலே இருந்து கடலை பார்க்கிறார், சிறிது நேரம் அங்கே தங்குகிறான், அந்த கடற்காற்று அவனுக்கு சுகமாக இருக்கிறது, வீட்டிற்கு வருகிறான், நான் கடலுக்கு போயிருந்தேன், கடலை பார்த்தேன், சுகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். கடலை பார்த்தேன் என்று சொல்லுகிறானே, கடலின் ஆழத்தை பார்த்தானா, கடலின் அகலத்தை பார்த்தானா, கடலின் உள்ளே இருக்கின்ற முத்துக்களை பற்றி பார்த்தானா? இல்லை, எதையுமே காணவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு ஆத்ம திருப்தி, கடற்கரை ஓரத்திலே நின்றோம் என்று. அதுபோலத்தான் சுவாமி என்னும் உணக்கடல், அந்த கடலின் அருகே இருந்து அவனுடைய ஆழத்தையும் அதனுடைய பொருள் திணிவையும் அடைய முடியாவிட்டாலும் கூட கடற்கரை ஓரத்திலே நின்றோம் என்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவது போல, ஆச்சாரியன் பெருமையை கேட்கிறோம் என்ற ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது அல்லவா, அதற்காகத்தான் தேசிகன் பிரபாவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம். அடுத்து ஒரு கேள்வி, இதனால் என்ன பயன்? அமிர்தம் என்ற ஒரு வார்த்தை உண்டு, அழிவில்லாதது என்று, அழிவில்லாத அமிர்தம் போன்றது ஆச்சாரியனுடைய குணங்களை பற்றி பேசுவது. இதற்கும் ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம் தான். சுகபிரம்மம் பரீட்சித்து மகாராஜாவிற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை அருள வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். அந்த சமயம் பார்த்து தேவர்கள் எல்லாம் இந்த பாகவதம் எனும் அமிர்தத்தை நாம் அடைய வேண்டும் என்று விரும்பி அந்த பரீட்சித்து இருக்கின்ற இடத்திற்கு வருகிறார்கள். சமதகிரகத்தோடு வருகிறார்கள். ஹே மகாராஜன், இது தேவர்கள் பருகின்ற அமிர்தம், இந்த அமிர்தத்தை உமக்கு கொடுத்து விடுகிறேன். ஸ்ரீமத் பாகவதம் இருக்கிறதே, அதை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்ன பொழுது பரீட்சித்து சொன்னான், எம்பெருமானின் கதை அனுபவம் இருக்கிறதே, அது எங்கே? கேவலம் இந்த அமுதம் எங்கே? இந்த அமுதம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை எம்பெருமானுடைய கதாபதம் தான் என்று. ஆம், உண்மைதானே, பகவானுடைய கதையில் இந்த அமிர்தம் இருக்கிறது, அதை அனுபவித்து அனுபவித்து ரசித்து ரசித்து தன்னை இழந்தவர்கள் தான் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கதகதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபீதியடித்தம் கிருஷ்ணா கர்ணசாபகம் சவணமங்கலம் கிருஷ்ணா ஸ்ரீமதாதத்தம் புவிகிரணம் தித்தே கிருஷ்ணா பூரித்தன ஜனாகா. இது சுவாமி விஷயத்திலேயும் மிக பொருந்தும். தவ கதாமிருதம் என் அப்பனே, ஆச்சாரிய சாரபோமா தேசிகா, உம்முடைய திவ்ய சரித்திரம் இருக்கிறதே, அது அமிர்தம் போன்றது, கேட்க கேட்க கேட்க உள்ளத்திற்கு அமைதியை கொடுப்பது. தவ கதாமிருதம், அப்படி கேட்பதனாலே என்ன ஏற்படுகிறது தெரியுமா? கிருஷ்ணா, எங்களுடைய அழுக்குகள் எல்லாம் நீங்குகிறது. அத்தனை அழுக்குகள் மனதிலே, அத்தனை அழுக்குகளையும் போக்குகிறது உமது திவ்ய மங்கள சரித்திரம் இருக்கிறது. அதை கேட்பவர் தவ கதாமிருதம் இங்கே கிருஷ்ணா என்பதற்கு வந்து தேசிகா என்று எடுத்துக் கொள்ள வேண்டும். சரண மங்கலம், எத்தனை நாட்களும் எத்தனை முறைகள் கேட்காலும் இன்னும் கேட்க மாட்டோமா, இன்னும் கேட்க மாட்டோமா என்ற ஒரு மங்களகரமான செய்தியை உடையது உம்முடைய திவ்ய சரிதம். திருப்தி ஏற்படுவதே இல்லை. தேசிகனை பற்றி யார் யார் எத்தனை மேடைகளில் எத்தனை விதமாக பேசினாலும் எத்தனை விதமாக கேட்டாலும் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறதா என்றதெல்லாம் இல்லை, முடியவில்லை. அத்தனை பெரிய ஒரு சமுத்திரம் அது. அப்படிப்பட்ட உம்முடைய சரிதம் சரண மங்களம், கேட்க கேட்க மங்களத்தை கொடுக்கக்கூடியது. உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்தவர்கள். 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது சுவாமி தேவியின் திவ்ய குணத்தை அனுபவிக்கிறோமே என்ற ஆத்ம திருப்தி சொல்லுகின்ற அடியேனுக்கும் உண்டு, கேட்கின்ற உங்களுக்கும் உண்டு. இந்த ஆத்ம திருப்திக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை செய்கிறோமே தவிர, தேசிகனை முழுமையாக அறிந்தோம் என்ற எண்ணத்தில் ஒருபொழுதும் இதில் அடியேன் இறங்கவில்லை. கவகதாமிருதம் பிரபல மங்கலம் ஸ்ரீமத் ஆதத்தம், உமது பெருமையை பேசுகின்ற இந்த அரை மணி நேரத்தில் எனக்கு எல்லா செல்வங்களும் கிடைத்தால் எத்தனை மகிழ்ச்சி இருக்குமோ அத்தனை மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். உண்மைதானே, ஆச்சாரியன் பெருமையை கேட்க கேட்க உள்ளத்திலே ஏற்படும் மகிழ்ச்சியின் எல்லை இருக்கிறது, அது அனுபவித்தால்தான் தெரியுமே தவிர வாயை நான் சொல்ல முடியாது. அத்தகைய பெருமையுடையவர் நம் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனுடைய உண்மையான சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு துணையாக இருப்பவைகள் இரண்டுதான். ஒன்று கொள்ளையந்தாதி, மற்றொன்று சுவாமி தேசிகனுடைய தினசரி வாழ்க்கையை பற்றிய ஸ்லோகங்கள். இந்த பிள்ளையந்தாதி, தினசரி வாழ்க்கை இவைகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் சுவாமி தேசிகரை நாம் இன்று முதல் அனுபவிக்க இருக்கிறோம். பிள்ளை அந்த கதையில் ஒரு நான்கு பாசுரங்களை இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிறோம். சீரார் தூப்புள் பிள்ளையந்தாது என்று தெழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினைக்கு மொழிந்தால் ஏறார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து இவ்வுலகுயவே சீராகிய பரதாரியன் பாதம் துணை நமக்கே. சுவாமி தேசியின் பெருமைகளை எல்லாம் சீரார் தூப்புள் பிள்ளையந்தாது. அவதார விசேஷம் உண்டு, அவதார தவத்திற்கு விசேஷம் உண்டு. கூறத்தாழ்வான் என்று ஒரு ஆழ்வார் அவதரித்ததனாலே கூறத்திற்கு ஏற்றம் உண்டு. சுவாமி தேசிகன் அவதரித்ததனாலே தூப்புலுக்கு ஒரு தலைமகிமை உண்டு. ஆகவே தூப்பலை சொல்லும் பொழுது பெருமை பொருந்தியா என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டியிருக்கிறது. தூய்மையான புல் என்று சொன்னால் தர்பையை குறிக்கும். தர்பை நிறைய இருந்த இடம் ஆகையினாலே அது தூப்புள், சீரா தூப்புள். தேசிகனை குறிப்பிடும் பொழுது தூப்புள் என்று சொன்ன உடனேயே தேசிகன் பெயர்தான் நினைவிற்கு வரும். அந்த தேசிகன் அவர் பெயர் பிள்ளையந்தாதி என்று அருமையான ஒரு நூல் செழுந்தமிழ், நல்ல தமிழ் என்று 20 பாசுரங்களே 20 நாள் பேசலாம். செழுந்தமிழ் ரெண்டு அர்த்தம், செம்மை பொருந்திய தமிழ், நமக்கு செம்மையை கொடுக்கக்கூடிய தமிழ். இந்த தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினுக்கு சாட்சா தேசிய திருவடியின் கீழ் இந்த அந்தாதியை பிள்ளையந்தாதியை யாதிரமா மொழிந்தான், பரதாச்சாரியன் என்ற சார்வபௌமன் மொழிந்தான். அதில் என்ன அடங்கியிருக்கிறது? ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து முடிந்தான். பெருமை பொருந்திய வேத வாக்கியங்கள் இருக்கின்றனவே, இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் எடுத்து முடிந்தான். ஆக வேதங்கள் என்ன சொல்லுகின்றனவோ அத்தனை சாரங்களும் சுவாமி தேசிகனினுடைய திரு வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். வேதத்தை அத்தியனம் பண்ணவர்கள் உண்டு, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணவர்கள் உண்டு. ஆனால் வேத நெறிகளை தடை செய்வதற்கு அதை பற்றிய ஒரு மகான் உண்டு என்று சொன்னால் அது சுவாமி தேசிகன் ஒரு வலை. தேசிகனை தவிர வேறு யாரும் அந்த நெறியிலே நிற்கவில்லை. எல்லாவற்றையும் அறிந்து வைத்துக் கொண்டு அடக்கமாக இருந்ததும் பெரிய மகான் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனுக்கு தெரியாதவைகளே இல்லை. வேதத்தின் நுண்பொருள், உபநிடத்தின் ஆழ்பொருள், தமிழின் இனிமை, தமிழின் சொற்கோர்வை, இவற்றையெல்லாம் சுவாமி தேசிகன் நன்கு அறிந்திருந்தார். ஆக வேத சாரமான விஷயங்களை எடுத்து உரத்தவர், வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவராயிருந்த சுவாமி தேசிகன் அவர் ஒரு வேத கடல். எனவே மறைப்பொருள் எல்லாம் அவர் கூறிய அத்தனை வேத விழுப்பொருள்களையும் நமக்கு புரியும்படியாக பிள்ளையந்தாதி என்கின்ற இந்த சிறிய நூலிலே பரதாச்சாரியர் என்பவர் அருளியிருக்கிறார். பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு நாம் முயலாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் இந்த பிள்ளையந்தாதி அதையாவது ஒழுங்காக பொருளோடு காண வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. மாமலர் மல்லிய மங்கை பகிர்ந்துரை மாறுகிறால் தூமலர் சூடிய தொல் அருள் மாறன் துணையடிக்கு வாழ்வயோகக்கும் ராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மையன் எங்கள் தூப்புள் பிள்ளை பாதம் என் சென்னியதே. தூப்புள் பிள்ளை தேசியன் அவரது திருவடி என் சென்னியதே. ஏன் அந்த திருவடிக்கு அவ்வளவு மகிமை? அவர் தன் ஆச்சாரியனை போற்றியவர், அவருக்கு மேலா இருக்கின்ற ஆச்சாரியனை போற்றியவர். யார் யாரை போற்றி இருக்கிறார்? மாமலர் மன்னிய மங்கை அழகிய தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற ஸ்ரீதேவி. இதுல ஒரு நயம் இருக்கிறது. தேவி மனைவி மிகவும் மென்மையானவர். அந்த மென்மையானவர் தும்பி அமர்கின்ற மலர் என்று சொன்னால் அந்த தாமரை மலர் இதழ்கள் எத்தனை மென்மையானவை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மென்மையான ஒரு பொருள் மென்மையான இடத்திலே இருக்கிறது. அந்த மென்மையான தாமரை எம்பெருமானின் திருவடி என்று சொல்லுவதும் உண்டு, எம்பெருமானின் இதய தாமரை என்றும் சொல்லுவதும் உண்டு. எம்பெருமானின் திரு அகலத்தை மென்மையான தாமரை மலரிலும் மேலாக கருதி அங்கே நித்தியவாசம் செய்கிறாள். ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள், திராட்டிக்கு கோவில் கட்டலாம் எம்பெருமானுடைய திரு அகலம். அப்புறமா சொற்றொடர் திராட்டிக்கு கோவில் கட்டலம் என்று சொன்னால் அது எம்பெருமானின் திரு அகலம். மாமலர் மல்லிய மங்கை மகிழ்ந்து உரை மாறினான் அகலகிரிலே நிறையும் என்று அரண்மையர் மங்கை உரை மாறுவார். நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை அழ்வானே, நிகரில் அமர்ந்த முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தாலே புகழ் ஒன்றில்லா அறியேன் ஒரு அடிக்கு அமர்ந்து புகந்தேனே. ஒரு கனப்பொழுது கூட எம்பெருமானை விட்டு பிரியாதவர் அழகில்லே நிறையும் சிறிது கூட பிரியமது என்று அருள்மேல் மங்கை தாமரையை கதவியாயிருக்கின்ற லட்சுமி தங்குகின்ற திருவகலத்தை உடையவன். அவனாலே அவனுக்கு ஏற்றம். நாம் வெறும் நிவாசனாக இருந்தால் ஏற்றம் இல்லை, அவன் ஸ்ரீ நிவாசனாக இருப்பவனால்தான் ஏற்றம். அப்படிப்பட்ட மாமலர் மல்லிய மங்கை மகிழ்ந்துரை மார்ந்தால் தூமலர் சூடிய தூய்மையான மகன், காலத்தினால் வாடாத மாற்றமடையாத நல்ல மகளாயிருக்கின்ற திவ்ய பிரபந்தம் என்று சொல்லுகிறோமே அந்த பாசகம், திருவாய் மொழி என்று சொல்லுகிறோமே அந்த பாசகங்கள், அவர்கள் மென்மையானவைகள், அழகானவைகள், தமிழ் மனம் வீசுபவைகள், காலத்தை வென்று இருப்பவைகள். அப்படிப்பட்ட தூய்மையான பாசகங்களினாலே எம்பெருமானை வணங்கினர் சூடிய தொல் அருள் யார் அது மகாரன் சடகோபன் என்று சொல்லி அம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய துணையடிக்கு எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மாழ்வாரை நினைத்துத்தான் சேவிக்க வேண்டி உள்ளது. நம்மாழ்வாருடைய அனுபவம் ஒரு தனி அனுபவம். இந்த பாசனைகளை எல்லாம் அனுபவிக்க தெரிய வேண்டும். திருவேங்கட முடியானத்திலே அவர் கொண்டிருக்கின்ற அந்த பக்தி இருக்கிறதே அது எல்லை கடந்தது. அப்படி நம்மாழ்வார் போற்றிய திருவடிகளை உடையவனாகிய சிவபெரியார நாராயணன், அந்த நாராயணரை தனக்கு தெய்வமாக கொண்ட நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாரை தனக்கு ஆச்சாரியராக கொண்ட சுவாமி தேசிகன், பாண்டவயோகக்கும் ராமானுஜ முனி வன்மை போற்றும் சீர்மையன், சரகோவருடைய வாழ்வை உகக்கின்ற சரகோவருடைய தாசனாக இருக்கின்ற ராமானுஜ முனிவர் என்று சொல்கின்ற கிம்பத் பகவத் ராமானுஜர், பகவத் ராமானுஜர் இருக்கிறாரே அவருடைய வன்மை வல்லல் தன்மை, அவர் எவற்றையெல்லாம் மக்களுக்காக வாரி வாழ வழங்கினாரோ அந்த ஸ்ரீபாஷ்யம் முதலான நூல்களினுடைய ஆழ்பொருள்களை எல்லாம், ஆச்சாரியன் அளித்த ஆழ்பொருள்களை எல்லாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி போற்றும் அன்றும் இன்றும் என்றும் போற்றுகின்ற தீர்வையன். சுவாமி தேசிகன் இல்லை என்று சொன்னால் பாஷ்யாருடைய ஸ்ரீபாஷ்யத்தை புரிந்து கொள்ள முடியாது. சுவாமி தேசிகனின் ஸ்லோகங்களை அடிப்படையாக கொண்டுதான் நாம் ஸ்ரீபாஷ்யத்தை அணுக வேண்டியிருக்கிறது. ஸ்ரீபாஷ்ய கருத்துக்களை எல்லாம் ஆங்காங்கே பொதித்து வைத்திருப்பவர். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீபாஷ்யத்திற்கு நாயகனான பாஷ்யாருடைய பெருமையை பல்லன்மையை உலகமெல்லாம் அறிய செய்பவராயிருக்கின்ற தீர்மையன் பெருமை பொருந்தியவன். எங்கள் தேசிகனின் பெருமை இருக்கிறது மிகப்பெரியது. இன்று பார்க்கிறோம் எந்த சுவாமி உபன்யாசம் பண்ணாலும் தேசியரை குறிப்பிடாமல் உபன்யாசம் அந்த உபன்யாசம் சரியாக நிறைவேறுவதில்லை. எனவே காரணம் ஆச்சாரியர்கள் வழியிலே நின்று அவர்கள் அருளிய அரும்பொருளை எல்லாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி எளிய தமிழிலே எளிய வடமொழியிலே கொடுத்த பெருமை நம் ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் ஒருவனுக்கே உண்டு என்ற உறுதிப்பாடு நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனின் இணை அடி மலர்களை அமைந்து தேசிகனை பற்றி நமது சிந்தனையை விவரிப்போம். அடியேன்.